ராமானுஜ மகாதேசிகா ஜனமஹா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகா ஜனமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமஹா ஸ்ரீமதே பகவதே வாச்சகாராஜ மகாதேசிகாய நமஹா ஸ்ரீமதே பகலபூர்ண மகாதேசிகா ஜனமஹா ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹா ஸ்ரீரங்கநாத திவ்யமுனி பாதுகாபியான் நமகா ஸ்ரீமச்சை கோதாயை நமஹா ஸ்ரீரங்கநாத திவ்யமுனி பாதுகாபியான் நமஹா ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதாத்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி. நமஸ்ததசே. பாகவதாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். இப்போ நம் சுவாமி தேசிகனுடைய ரொம்ப விசேஷமா அவராலே சாதிக்கப்பட்டதான பாதுகாச கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கோம். அதிலே ஸ்ருங்கார பத்தி பர்யந்தம், அதாவது 10 சாப்டர் முடிஞ்சிருக்கு, 10 பத்ததி ஆயிருக்கு. இதே கீழ் பத்ததியிலே கடைசி விஷயத்திலே ஸ்லோகத்திலே தன்னுடைய தேவிமார்கள் பலர் இருக்கா, அவளுக்குள்ள மனக்லேசங்கள் வராதபடி இந்த பாதுகா தேவியானவள் வந்து பெருமாளை வந்து 7-12 அந்தந்த தேவிகடாத்துக்கு கொண்டுட்டு போறா. ரங்கநாதனை வந்து எந்த தேவிகடாத்துக்கு போனாலும் இந்த பாதுகா தேவியை சாத்திக்காம பெருமாள் எழுறதில்ல. அவளுக்குள்ளே மனக்லேசங்கள் வராதபடியான ஒரு ஸ்திதியை இந்த பாதுகா தேவி ஏற்படுத்தா என்பதானது விகார விக்ராந்தி சகசரீம் பவதீம்னு சொல்லி அநேகவாரம் பதாபனி ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதோ விகார விக்ராந்தி சகசரீம் பவதியும் சொல்லிட்டு இந்த பாதுகா தேவியை அற்புதமா சாட்சிய கீழ் பத்ததியிலே, அதாவது சிங்கார பத்ததியிலே சுவாமி தேசிகன். அடுத்ததான பத்ததியானது ஏகாதசி என்று 11 பத்ததி, அது வந்து சஞ்சார பத்ததி. சஞ்சார பத்ததின்னா பெருமாள் பாதுகை சாத்தின்று எழக்கூடியதான விஷயத்தை சாய்க்கிறார். எதனால இதுக்கு சஞ்சாரம்னா, எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த பாதுகையை சாத்திண்டு எள்ளி எவ்வளவு அனுகிரகம் பண்ற, பாதுகையை சாத்தின்ற உடனே பெருமாளுடைய நடைக்க ஒரு துள்ளல் ஏற்படுறது, அப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அதனாலே இந்த முதல் ஸ்லோகத்தில் அக்ரதஸ்யே கமிஷ்யாமி மிருத்து நந்தி குசகண்டகானு இது சீதாபயத் விருத்தியம் ஜியேஷ பிரணமாமிதாம் என்பதானது முதல் ஸ்லோகம். இதுல வந்து சீதாபிராட்டோட திருநாமம் இங்க வந்திருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு எழுந்திருக்கும் போது பிராட்டியே சீதா பிராட்டி அம்மானி வரவேண்டாம் என்று ஒரு நியமனம் பண்ணர். ஆனா பிராட்டியானவள் நான் எம்பெருமானை விட்டு என்றும் பிரிவதில்லை என்ற சங்கல்பத்தாலே பெருமாளே நீ இருக்கவனந்தான் எனக்கு இந்த அயோத்தி மாநகர், சகல ஐஸ்வர்யமும் நீதான் எனக்கு என்று தனது திருவள்ளத்தை காட்டி நான் உன்னிடே வருவேன் என்று பிராட்டி கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சா பெருமாளிடத்துல. சரி, பெருமாளும் வேறு என்ன செய்வது என்றே தெரியாமல் சரி வா என்று ஆஜ்ஞா பண்ணிட்டார். கிமர்த்தம், எதனாலே பிராட்டி நான் உமக்கு முன்னால் வருகிறேன் என்று சாதிச்சான்னாக்கா, எம்பெருமான் எள்ள போற எம்பெருமாளுடைய திருவடியானது மலபிறையும் திருவடி தலைவரையும் திருவடி தாமரை புஷ்பத்தை போல இருக்கக்கூடியதான திருவடியாயிருக்கு. அந்த திருவடி காட்டுக்கு வந்து போக போறது, நான் வந்து முன்னாடி போய் இந்த வழியெல்லாம் முள்ளு நிறையா இருக்கும், கூர்மையான கற்கள் இருக்கும் கானகத்திலே, அதெல்லாம் சரி பண்ணி தேவரி நடப்பதற்குண்டான அந்த சரியான பாதையை நான் கொடுக்கிறேன் அப்படி என்பதானது பிராட்டியினோட திருவுள்ளம் உள்ளத்துல இருந்தது. இந்த கைங்கரியத்தை பண்ணுவது யார் அப்படின்னு, ஆனா எம்பெருமான் திருவிழிலே ஸ்வரிசத்தாலே மிகவும் உகப்போலான பாதுகா தேவி இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அப்போ எவ்வளவு வந்து இந்த பாதுகா தேவியான பெருமானுடைய திருவடியிலே வந்து மிக்க ஒரு போக்கியமான ஒரு புத்தியோடு அவனுடைய திருவடிக்கு ஒரு ஹானியும் ஏற்படக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணுகிறாளோ, அந்த கைங்கரியத்தை நான் செய்ய வேண்டும் என்பதான சீதா பிராட்டின் திருவட்டத்தில் இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் இங்க காட்டுறது. அப்படிப்பட்டதானதும் பாதுகை எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணக்கூடியதான திருவடியையும் இந்த திருவடிக்கு ஒரு ஆணி வரக்கூடாது என்பது பாதுகை பண்ணு கைங்கரியத்தையும் பாசகிய பண்ணிட கைங்கரத்தை பார்த்து கானகம் செல்லவிருந்த சீதா பிராட்டி, ராமனுக்கு முன்னே நான் சென்று அந்த அவனுடைய செல்லும் பாதையை நான் வந்து சரி பண்ண வேண்டும் என்று பாதகை பண்ண கைங்கரத்தினுடைய போக்கியதையை தான் திருவள்ளத்தை இருத்தி தானும் அந்த கைங்கரத்தை பண்ண வேண்டும் என்பதானது சீதா பிராட்டின திருவுள்ள கருத்தாயிருக்கு. அப்பேற்பட்ட பாதகையை பிரணமாமிதாம் நான் சேவிக்கிறேன் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்துறை உட்கருத்தா அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம ஆச்சாரியால் இருக்கா, ஒரு ஜீவன் நம்மள மாதிரி இருக்கவா வந்து எவ்வளவு தப்பு தண்டா பண்றா, அவனை கூப்பிட்டு ஒரு நல்ல புத்தி சொல்லி நல்லா ஒழுங்குபடுத்தி அவனை ஏய் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிக்ஷை பண்ணி பண்றா நம்மள. ஆச்சாரியுடைய சம்பந்தத்தாலே இவனுக்கு ஏதோ ஒரு புத்தி வந்திருக்குன்னு சொல்லி பெருமாள் நம்ம இடத்துல எழுறார். அப்போ இவன் பெருமாள் நினைக்கிறான், பெருமாள் வந்து அவனை நினைக்கிறார். பெருமாள் அவன் நினைப்பதற்கு உண்டான ஹேது பண்ணது யாரும் நம்ம ஆச்சாரியால் பண்ணிட்டான். அவன் பெருமாளை எப்படி நினைக்கிறான்னா அவன் பண்ண பாவம் ஆச்சார சம்பந்தத்தால போச்சு, அதனால பெருமாள் அவளை நினைச்சு இவனும் பெருமாளை நினைக்கிறான். ஏன்னா பரஸ்பரமாச்ச பெருமாளை சொத்து இந்த ஜீவாத்மா இல்லையா நினைக்கிறான். அப்படி சீதை கூட இந்த ஆச்சாரியால் அவளுடைய காரியத்தை அபேட்சிக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய வியாக்கியானம் இங்க என்ன அபேட்சம்னா, தான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்க வேண்டும் என்பதானது கூட சீதைக்கு திருவுள்ளமாக இருந்தது. ததேவ காரணம் அதனாலே ராவணனுக்கு தான் உபதேசிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் சில வார்த்தைகளும் சொன்னான், அவன் கேட்கல, துர்புத்தி மதிவான் அவன் கேட்கல. அதனால இந்த ஆச்சாரிய ஸ்தானமாக மிக உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு இதனுடைய தாத்பரியார்த்தமாக பெரிவா இங்க நமக்கு காட்டுறான் இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், சுவாமி தேசிகன் என்ன சாய்க்கிறார்னா, ஏ பாதிகையே, ரங்கநாதனுக்கு எத்தனையோ உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, எத்தனையோ உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பாதுகாதியை சாத்திட்டு ரங்கநாதன் வீதி ஆற வருகின்றான். அப்ப உற்சவம்னா சகல தேவதைகளும் அங்க ஸ்ரீரங்கத்திலே வந்து ஆஜராயிடுவா, எல்லா தேவரும் பெருமாளை சேவிக்கவரா, பெருமாள் உன்னை சாத்திட்டு அவருடைய கல்லெழுத்த மண்டபத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டி சந்தோஷப்படுத்துறான். அப்படி இவர்கள் எழுந்திருளும் போது எல்லா தேவதைகளும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா, சதா பஷ்யந்து சூரேகா சொல்லிட்டு அங்கதான் அந்த பர்வதத்திலே கைங்கரியம் பண்றவா அப்படி சொல்றான்னா, இங்கேயும் அவா வந்து பெருமாளுக்கு ரங்கநாதனுடைய அர்ச்சா திருமீனுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணி வாச்சிக கைங்கரியம் இல்லையா, தொழுது தொழுதுன்னு சொன்னார் ஆழ்வார். வாச்சிக கைங்கரியமானது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவதா அவது, கேசவன் ஆர்ணன் மாதவன் கோவிந்தன் என்னும்படியாக நாமங்களை சொல்லி அவளை வந்து ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி இந்த மாதிரி சஞ்சாரங்களை சேவித்துக் கொண்டு என்ன தேசிகன் சொல்ற, எனக்கு தேசிகனுடைய பதம் இந்த இடத்துல, இந்த மாதிரி சகல தேவர்களும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நீ பாதுகை சாத்தி கொண்டு எழுந்துள்ள உற்சவத்தை கண்டு அவ உன்னை சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்றாளே, அப்படிப்பட்ட ரங்கநாதருடைய சேவையை நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருந்து சேவிக்க வேண்டும் என்பதானது தேசிகன் திருவுள்ளம். ஒரு மனுஷனுக்கு 100 வயசு அப்படின்னு போட்டிருக்கா, சரத சதமம்ப பாதிகேஷ்யாம் சமயாகூத பிதாமகஸ்துதானி மணிபண்டவ விகாசு ரங்கவர்து துவதி நானி கதா கதானி பஷ்யன்னு அப்படின்னு 2வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் திருவுள்ளப்படுற. 100 வருஷம் நான் இருந்து அதை திருவுள்ளத்தை நடத்தி வச்சாரே இவர் அவதாரமா இருந்தாலும், 101 திருநட்சத்திரத்துக்கு இருந்து சத்சம்பிரதாயத்துக்கு மிக ரொம்ப யாராலுமே வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணி நமக்கெல்லாம் பரம பெருமாளுடைய திருவடியை பாஷிகாருடைய அவருடைய திருவள்ள கருத்திலேயும் வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களையும் ஆழ்வாராதிகள் திருவள்ளத்தே அந்த பொங்கி எழுந்ததான பகவத் அனுபவத்தையும் நமக்கு தன்னுடைய கிரந்தத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் காட்டி போந்தாரே, ஒரு பெரிய நமக்கு பொக்கிஷம் இல்லையா தேசிகன் என்பதான ஒரு வஸ்து இல்லையா. அப்படிப்பட்ட தேசிகன் இந்த 101 திருநட்சத்திரத்துக்கு இந்த அவருடைய அவதார திசையிலே இங்கே பூலோகத்தில் எழுதி இருந்தார் இல்லையா. அப்போ உத்தரகிருத்தியம் என்ன சொன்னா, பெருமாளுடைய சேவை உத்தரகிருத்தியம். பாஷ்யகார் என்ன சொன்னார், பெருமாளை போய் கைங்கரியம் பண்ணுப்பா, உன்னால முடிஞ்சது சந்தன கைங்கரியம் பண்ணு, குடச்சாமர கைங்கரியம் பண்ணு, எதையாவது பெருமாளுக்கு உண்டான ஒரு தீவிட்டு கைங்கரியமான பண்ணு இல்லையா. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அபேட்சிப்பதை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு காட்டுறாரு. இந்த இடத்துல ஒரு சிவகிருஷ்ணனுடைய முக்கிய கடமை என்னன்னு நாம் பார்க்கும்போது பகவத் கைங்கரியம் சொல்லியிருக்கு. சிவாஷத்தை வாசிக்கிறதோ இல்ல திருவாமணியை சேவிச்ச பெரிவாட்ட அத்தம் கேட்கறதோ முடியலனா சன்னதிகளுக்கு போ, சந்திர கைங்கிற பண்ணு, திருமண பிள்ளை கைங்கிற பண்ணு, தீவெட்டு கைங்கிற பண்ணுடா, இதுதான் சன்னதியில கைங்கிறேன் கிடையாது. சன்னதி நீ கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாட்சி என்பதான ஆழ்வாருடைய திருவாக்கு. அப்படி கோயிலை பெருக்கிறதும் பரமபோக்கியமான கைங்கரியம், கோயிலுக்கு போயிட்டு வர பக்தாலை சேவிக்கிறதும் அது ஒரு விதமான கைங்கரியம். அதனால கைங்கரியத்துல எந்த தாரதமியமும் கிடையாது. நான் வந்து அருளிச்செயல் சேவிச்சாதான் வசதியோ, இல்ல பாரணம் பண்ணாதான் வசதியோ, இல்ல கொடை கைங்கரியம் பண்ணாதான் வசதியோன்னு இல்ல. ஸ்ரீபாத கைங்கரியம், கொடை கைங்கரியம், திருமண பிள்ளை கைங்கரியம், தீவெட்டு கைங்கரியம், பழக்கு சமர்ப்பித்தல், தீப கைங்கரியம், எத்தனையும் புஷ்ப கைங்கரியம், எத்தனையோ கைங்கரியங்கள் பெருமாளுக்கு நித்தபடி அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இவெல்லாம் வாசிக கைங்கரியமான இந்த வாயவனை அல்லது வாழ்த்தாது கையுலகம் தாஜவனை அல்லது தாம் தொடா பேய்மொழி நஞ்சூனாக உண்டான் உருபொடு பேரல்லால் காணா கண் கேளாச்சவின்னு சாய்ச்சார் ஆழ்வார். இப்படி நம்மளுடைய கர்ண கடைபரங்கள் மொத்தமும் எம்பெருமானுடைய திவ்ய கைங்கரியத்துக்கு மட்டுமே உபயோகப்பட வேண்டும் என்பதானது ஆழ்வாழ திருவுள்ளம். அப்படிப்பட்ட தேவாதேவரெல்லாம் வந்து ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரத்திலே ரங்கனுடைய உற்சவங்களை கண்டா கண்ணார கண்டுகளித்து ஸ்தோத்திரம் பண்றாளே, அப்படி அவா ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதை நான் என் காதால கேட்டு ரங்கா உன்னையும் அந்த ஸ்தோத்திரத்தையும் நான் கேட்டு ரொம்ப நாளைக்கு ஜீவிச்சிருக்க வேண்டும் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளமாக இந்த பாசுரத்திலேயே அமைஞ்சிருக்கு. இவன் நிறைய சாய்கிறார் சுவாமி தேசிகன். இந்த சஞ்சார பத்தியில சொல்லிட்டே போனா நாள் வந்து போராது நமக்கு சஞ்சார பத்தியில. அதாவது நம்ம வந்து மிக பாவியா இருக்கும் பெருமாள் நினைப்பதற்கு நம்ம ஆழ்வாராச்சாரர்கள் என்ன பண்ற, பெருமாளை வந்து அவளே பெருமாள் வந்து அவதாரம் பண்ற. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஆச்சாரோட அனுகிரகம் இருந்தா அவர்கள் பெருமாளை தியானிக்க வச்சுடுறா அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்துல காட்டுற. அடுத்தது இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வராளே என்ன தாத்பரியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா சமயா ஜகதாம் அபித்ரயானாம் அவனே தேவி பதாவனித்வைவ அபிகம் யதோபி சம்சிதானாம் அவந்திகா பவதி ஸ்வயம் முகுந்தா. ஸ்வயம் முகுந்தா அபிகந்தா அப்படின்னு போட்டார். வருவராக ஆகிறார், அவனே வரான், ஸ்வயமேவ ஸ்வயமேவ அப்படின்னு போட்டா முகுந்தா ஸ்வயமேவ வரான். எங்க பவதி வந்து இருக்கா இப்படியே இருக்கட்டும் சாய்கிறார். என்னன்னு கேட்டாக்கா இந்த பாதுகா இருக்காளே, பாதுகா தேவியானவள் பரம பவித்திரமான கைங்கரியம் பண்றா, பெருமாள் இருக்கிடத்துக்கு போய் நம்ம ரங்கனை சேவிக்கணும்ன்றது இல்லை, மூலவரம் மட்டும்தான் ஸ்தானத்துக்கு போய் சேவிக்கணும். உற்சவமூர்த்தி நம் பெருமாள் இருக்கானே, உன் என்ன பண்றான், நாம் இருக்குமிடம் தேடி வர. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மூணு லோகத்தையும் காப்பாற்றுகிறதானதானது இந்த சக்தியானது உன்னிடத்துல இருக்குமா பாதுகா தேவி, அதனால இப்பேற்பட்டதான லோக நாயகனை இந்த நாகபர்ஜங்க சாயியை நீ பெருமாளையும் தன்னுடைய திருமேனிலே நீ ஏத்திண்டு எவ்வளோ பாபம் பண்ணி பாப விமோச்சனத்துக்காக காத்துருக்காள், ஜனங்கள் எல்லாம் கர்மபந்தத்தை உண்டு கட்டுண்டு இருக்காளே, அவளுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு அவ இடத்துக்கு நீ பெருமாளை எழுந்திரள பொன்னி கொண்டு வருகிறாய் அப்படின்னு சொன்னார். அப்படி பரத்துவமானதை வந்து வீதியில வரும்படியா கிருஷ்ணாவதாரத்தில வந்து பெருமாள் வந்து கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டுன்னு பெரியாழ்வா சாதிச்சார். ஒரு பரத்துவமானது பசுமாட்டு கண்ணுகுட்டிக்கு பின்னாடி காணகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு, காலில் பாதுகை சாத்தின்னு ஏழுறது. அந்த பாதுகை எதனாலே, அந்த பாதுகை பெருமாளை கூட்டுன்னு வரா, நமக்கோசம் ஒரு உபகாரம் பண்றா. கோயில்ல பெருமாள் இருக்க, அச்சாமூர்த்தி இருக்கார், இன்னைக்கு பெருமாளுக்கு டோலோத்சவம், சுவாமி சன்னிதில் தான் இருப்பேன்னா என்னால சேவிக்க முடியாது, சுவாமி எனக்கு கால் நொண்டியா இருக்கு, கை முடமா இருக்கு, நடந்தா மூச்சு வாங்குறது சுவாமி அப்படின்னு சொல்றவாளுக்கு பெருமாள் சன்னதிக்கு போய் அவளால சேவிக்க முடியாது. அதனாலே தானே பெருமாள் திருவள்ள கொண்டு பிரம்மனை வரவழைச்சு தனக்கு பிரம்மோத்சவம் கண்டருள்றார் பெருமாள். பத்து நாள் உற்சவம் சுவாமி துவஜாரோகணம் வச்சு கடைசி நாள் துவஜ அவரோகணம் மாறுது, இது நடுவுல பெருமாள் 20 நாள் இந்த 20 பரப்பாடும் தனக்கு தனக்கு உண்டான இந்த பக்தால் என்னென்ன சேவைகளை அதாவது எனக்கு பண்ணி அனுபவிப்பாளோ அதை போலே பெருமாளும் நல்ல திருக்கோலங்கள் சாத்திண்டு இந்த மாதிரி குருடான இருக்குவான் சன்னதி வர முடியல, செவிடா இருக்கிற கோஷ்டியில வந்து அந்த தெய்வ பிரபந்தத்தையோ வேத சப்தத்தையோ கேட்க முடியல, அதனாலே முடவன் இருக்கிறவன் சன்னதிக்கு வர முடியல, அதனாலே இவனுக்கு தான் ஆவா இல்லந்தோறும் நான் சென்று சேவை சாதிக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளங்கொண்டு அப்ப திருவள்ளத்தை பூர்த்தி பண்ணுவது யாரு என்று வருது. அப்பேற்பட்ட அச்சா திருமேனியை இந்த பாதுகாதேவி தன் திருமேனியை ஏற்றிக்கொண்டு நமக்கெல்லாம், அதாவது வீதியார வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே என்று ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கும்படியாக இந்த பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தான் ஏழை பண்ணி கொண்டு ஒவ்வொரு ஆத்தம் இருத்தி அவா சமர்ப்பிக்கொண்ட உபகாரங்களை சுவீகரித்துக் கொண்டு போறாளே. இப்பேற்பட்டதான ஒரு விஷயம் நமக்கோசம் இந்த பாதுகாவி பண்றா சுவாமின்னா, அப்ப பாதுகை என்பதான ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சு பார்க்கும் போது ஒரு ஆச்சாருடைய திவ்ய கடாட்சம் இந்த சாமான்யமான ஜீவாத்மா மேல விழுந்துடுத்துனாக்க அவன் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருடுறான் சுவாமி. இது நம்மளால சாத்தியமா சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு வைபவமானது சாட்சாத் பாதுகனுடைய ஆகிய ஆச்சாரியனுடைய அனுகிரகமா நமக்கு கிடைக்கிறது இந்த ஜீவாத்மா மேல. அப்போ நம்ம பேர்ல எவ்வளவு கிருபம் பண்ணிருக்கா, நம்ம ஏன் இன்னும் பாபம் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு பாபம் பண்ணாது இருந்தா பெருமாள் சன்னதிக்கு போய் சேவிக்கக்கூடியதான விஷயம் நமக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா பெருமாளுடைய அவனே எழுந்துடுறான், ஆத்துக்கு அவனே வந்துடுறானே அப்படின்னு சுவாமி தியசை நீங்க ஒரு ஆச்சார சம்பந்தத்தை நமக்கு ஸ்பஷ்டமா சாய்க்கிறார். க்ஷமயா ஜகதாம் அபித்ரயானாம் அவனே தேவி பதாவனி ஸ்வயைவ அபிகம் ஜதோவி சம்ஸ்ருதானாம் அபிகந்தாபவதி ஸ்வயம் முகுந்தா. முகுந்தன் அவனை வந்து நம்ம ஆத்துக்கு தேடி வரான் சுவாமி. நான் ஒரு ஆச்சார சம்பந்தம் கிடைச்ச உடனே பெருமாளை ஜீவாத்மாவை தேடி ஓடி வரான் அங்கேருந்து அப்படி என்பதானது இந்த பாசுரத்திலே சுவாமி தேசியனுடையான கருத்தா இருக்கு இந்த இடத்துல. அதாவது இன்னொரு விஷயம், அதாவது ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்லோகம் சாச்சியார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்கா, பாதுகா தேவி இருக்கா, ஆனா ஒருத்தருக்கு பாதுகையை காலில் சாத்திக்கணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு ரொம்ப பவித்திரமா இருக்கேன் இந்த வஸ்து, இதை நான் சிரசனா சூடணும், என் தலையில வச்சு ஆராதிக்க கொண்டதான யோகிதாம்சத்தை நிறந்தவள் இந்த பாதுகா தேவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சார். அப்போ இங்க பார்க்க என்ன அப்படின்னா, ஸ்பிருத சிரசோ பத நஜத்வாம் கதிமுத்ய முகுந்த பாதிகேத்யவௌ அவரோ கதி பச்சிம பதாஸ்வாத் அதிரோகத்யனகத தேவ பூர்வா. அப்படி என்னன்னா, பெருமாள் வந்து அஞ்சு நிலை பெருமாளுக்கு பரவியூகம், அப்புறம் வந்து பெருமாள் வந்து அச்சாவதாரம், அடுத்து வந்து பெருமாள் அவதாரங்கள் தசாவதாரங்கள் பண்ணான், அப்புறம் வந்து பெருமாள் ஹிருதயத்திலே ஜீவாத்மா அவருடைய ஹிருதயத்திலே பெருமாள் இருக்கான் என்பதானது அஞ்சு விதமான பெருமாள் நிலை சொல்லிருக்கு. பரவியூக அர்ச்ச அந்தரையாமின்னு சொல்றா இல்லையா பெரியவாள்லாம், அப்படி பெருமாள் இருக்கான். பரத்துவமா இருந்தான் ஆதிசேஷ பரலிங்கத்தை பெருமாள் எழுதி இருந்தேன், சரி பாதுகையை சாத்திண்டு தன் காலால் காலில் திருவடியில பாதுகையை சாத்தின்னு பெருமாள் வியூகாவதாரம் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார், அர்ச்சாவதாரம் இங்கே வந்து இங்க உட்காண்டார், அதுக்கு முன்னா தசாவதாரம் பண்ணார், அந்தர்யாமியா உள்ள உட்காண்டார், அஞ்சு நிலையில பெருமாள் வந்துட்டார். இப்ப பாதுகை அவர் சாத்தின்றதால என்ன ஆச்சுனாக்கா, பரமத்து வந்து இறங்கி வந்துட்டான், இறங்கு முகமாயிடுத்து பெருமாளுக்கு, கிருப்பையெல்லாம் இறங்கி வராங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பாதுகை பெருமை சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது எப்படின்னா, பாதுகையை சாட்டலாம் இறங்கி வந்துட்டான் சுவாமி திருவிடுதலை பட்டதால, ஆனா பரதாழ்வான வந்து சிரசா வகிச்சான் பாதுகைய, பாதுகையை தலையிலே வச்சுன்னு சூடின்னு தன் திருமுடியிலே ஒரு புஷ்பத்தை சூடுவது போல பாதுகாதே ஒரு புஷ்பமா நினைச்சுண்டு திருவடியிலே அவனுடைய சிரசிலே வச்சுண்டு பாதுகாதேவிதான் சாட்சாத் பெருமான் நினைச்சுண்டு வந்து இவன் பிராட்டி நினைச்சுண்டு வந்து ஆராதனம் பண்ணி பண்ணான். அந்த அந்த விஷயமானது என்ன, 14 ஆண்டுகள் பாதுகா ராஜ்யமா இருந்து முன்னாடி பத்ததியில பார்த்தோம், ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு அப்புறமும் ராமராஜ்யம் நடந்ததுன்னு சொல்ல முடிய அளவுக்கு பாதுகாதேவி ராஜ்யம் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை முன்னாடி சாய்ச்சார், அதிக உபன்யாசம் சொல்லியிருக்கோம் நம்ம. அதனாலே தலையிலே தரித்தவனான இந்த பாதுகையை தன் சிரசிலே தரித்தவனான பரதாழ்வான் இருக்கானே, அவன் ரொம்ப சொந்துட்டான் சுவாமி இறங்கி வந்த பெருமாளை விட. அதாவது நல்ல கதிக்காக ரெண்டு பேர் ஒன்னு தொட்டா, ஒன்னு வந்து திருவடியாலய தொட்ட பெருமாள் அவர் பரத்திலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு மாடு மேய்க்குது, கிருஷ்ணனா வந்தான் அர்ச்சையிலே வந்து உட்கார்ந்து இருக்கான், தலையாலே ஒருத்தர் தொட்டான் சுவாமி, காலாலய தொட்ட இருந்ததை விட்டு இறங்கி விட்டார்னு வியாக்கியானம், தலையாலய தொட்டு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா இந்த ஜீவாத்மா எல்லாம் பாதுகைய சட்டாபிரூபமாக தலையிலே தெரிச்சுக்கிறோம், அதனால நம் பாபம் விலகிறது, பாபம் விலகிறதுனாலே எப்படி பாவலகத்தின ஒரு ஆச்சாரியனாகிய பாதுகையை நமக்கு சிரசிலே வைத்தா நம் பாபம் மொத்தம் போறது, அதனாலே பெருமாளுடைய உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டம் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு உத்தமூர் சுவாமி ஆக்கியான எழுதியிருக்க. மேல வைகுந்தநாதன் வந்து கீழே வந்து இங்க வந்துட்டான் பூலோகத்துக்கு, இங்க இருக்கிற பாபம் பண்ண ஜீவாத்மா கூட அந்த பாதகியை தன் சிரசாபகிக்கிறது காரணத்தினாலே உயர்ந்ததான ஸ்தானமான அந்த நித்தியசூரி கோட்டிகள்லாம் எம்பருவானது கங்கிரம் ஒன்றியதோனா சுத்த சத்வ மயமான கலங்கா பிரணகராயும் அந்தமிலா பேரின்பத்தை அளிக்கக்கூடியதான ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே நித்தியமாசம் பண்படியா ஒரு பாக்கியத்தை ஏறுமுகமாக போயிட்டு வாங்க போயிட்டு அந்தட்ல அப்படியா. இது ஒரு விசேஷம். ததனந்தரம் இந்த பாதுகையுடைய பெருமை இன்னும் பிரபாவம் எதோவாச்சோ நுவத்தந்தே என்னும்படியாக சொல்லினான் தொடர்த்தினி சொல்லப்படும் பொருளுன்னி சொல்லினான் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி என்னும்படியாக இந்த பாதுகாப்பு பிரபாவம் பொயின் இருக்கு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக, பாதகையை சாத்தின்னு பெருமாளுக்கு வந்து வீதியில வரணும்னு ஆசை. ஆனா அவன் தேவிகள்லாம் இருக்காளே, தேவிகள் எல்லாம் எங்க எங்க போறீங்க சுவாமி, எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு போயிட்டே இருக்கிற, எங்கேயும் போவானா, இங்கேயே இருவோம்னு நியமிச்சுட்டா பெருமாளுடைய தேவி இல்லையா. அதனால பெருமாள் எப்படி போறது அப்படின்னு ஒரு சம்சயம் ஆயிடுத்து. பெருமாளுக்கு வந்து பாதகியோட ஒரு லீலா பண்ணணும், விளையாடணும்னு ஒரு ஆசை இல்லையா. ரமதே விளையாடுகிறார், விளையாடணும் ஒரு ஆசை பெருமாளுக்கு. அந்த ஆசை எப்படி பண்ணணும்னா, மகாலட்சுமி எல்லாம் நீ போகாத அப்படின்னு அந்த புறத்துட்டு ஏன் சுவாமி போயிருக்கிறப்பத்தாலும் நல்லையா பரிஜனங்கள் இருக்கு, அவ எல்லாத்தையும் லோகசபத்தை பார்த்துவா, நீ பேசாம இங்க எங்களோட இரு அப்படின்னு நியமனம் பண்ணிட்டா. நியதம் மணி பாதுகே பவத்யா ரமதே வத்மனி ரங்க சார்வபௌமஹா அப்படின்னு 268 ஸ்லோகத்தை சாய்கிறார். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு பெருமாள் ஒரு அசுரன் வந்திருக்கானா லோகத்துக்கு வந்து ரொம்ப ஹிம்ச பண்றானாமா, பிராட்டியே ஏ தயாதேவியே ஒரு அசுரன் வந்திருக்கானா, ரொம்ப ரிஷிகள்லாம் தொந்தரவு பண்றானா, அவன் வந்து சம்ஹரிக்கணும்னு என்னை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுறா, இந்த ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரான். ஓடி வந்து பாதிகை சாத்துட்டு பாதிகையோட அப்படி கொஞ்சம் விளையாடுறான். ஒரு ஒரு ஒரு பொய்யான சொல்லிட்டு இது எப்படி சாத்தியம்ட்டா, நம்ம மாத்த இருக்கு, நம்ம மாத்த ஒரு குழந்தை விளையாடுறதுக்கு எது தாத்த ரெண்டு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நம்ம பார்த்து குழந்தைக்கு போய் அங்க போய் அவாத்த விளையாடணும் ஒரு ஆசை இருக்கு, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா நான் போயிட்டு வர அவாத்த விளையாட போறேன்னு சொன்னா போகக்கூடாதுன்னு வா. இதுவோ சின்ன பாலகன், 5 வயசு 6 வயசு குழந்தைன்னு ஒரு மழை சொல்லால சொல்றது அம்மா கிட்ட. இல்லம்மா இந்த மாதிரி அவ கூட்டா ஏதோ பிரச்சனையா, அங்க சட்ட போயிட்டு வரட்டமா, கொஞ்ச நாள் விளையாட்டு வர்றேனேம்மா பிளீஸ்மான்ட்டு அம்மா ஒரு தாஜா பண்ணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லும் அம்மா கிட்ட. ஓ சரி, பசங்களுக்குள்ள ஏதோ சின்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் யோஜனை பண்ணி சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி குழந்தை அனுப்பிச்சு வைப்பா. அப்போ அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணான்னா, தன் தேவிகளை தேவிமார்களை ஒரு ஒரு தேவிமார்கள் எடுத்த ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த புறத்திலேருந்து எப்படியா நகர்ந்து வெளில வந்துடணும், பாதிக்கு சாத்தின் கிளம்பணும் அப்படின்னு பெருமாளுக்கு திருவுள்ளம் பாதியோட தான் வந்து ரொம்ப சந்தோஷமா சஞ்சரிச்சு விளையாடணும்னு ஆசை. அப்போ இந்த பாதுகைக்கும் பெருமாள் திருவடி நம்ம மேல் படாதா என்று ஒரு ஆதங்கம், எப்ப வைக்க போற திருவடி, எப்ப வைக்க போற திருவடி என்று காத்துன்னு இருக்கு. பெருமாளும் அதுக்கு சேர்த்து பண்ற மாதிரி தேவிகள்கிட்ட போயிட்டு ஒரு சாக்கு சொல்ற பெருமாளும், நியதம் மணி பாதுகே பவத்யா ரமதே வத்மனி ரங்க சார்வபௌமஹா. போய் சொல்லிட்டு அம்மா எவனோ அசுரத்தனுக்கா ரொம்ப ஹிம்ச பண்றானா, ஒரு நிமிஷம் போய் சமகாரம் பண்ணிட்டு வந்துடுறேன், தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் பெருமாள். எப்படி இந்த பாதுகைய பெருமை இன்னும் எப்படி இப்படிலாம் தேசிகன் சொல்றாரு பாருங்க, தேசிகனால ஒருத்தர் தான் முடியும் இப்படி வாரி இந்த பாதுகையை சாத்திட்டு பெருமாள் எழுதி அந்த அழகை வர்ணிப்பதற்கு சுவாமி தேசிகனால மட்டுமே முடியும் என்பதானது ரொம்ப அற்புதமா சாய்ச்சிருக்க இந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் என்னன்னு கேட்டா, இந்த பாதுகாதேவின்னா ரொம்ப பெருமாள் வந்து சாதாரணமா இருக்கும் ஒரு மாதிரி நடையாளுக்கு கிடைக்கும், பாதுகையை சாத்தின்ட்டாருனாக்கா அது ஒவ்வொரு விதமான சாவி சாக்கிறது. பெருமாள் இவர் சாத்தின்னு வெள்ளை எழும்போது ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு எழுந்துடுறாராம். பெருமாளை வெவ்வேறு விதமா சேவிச்ச பக்தாளுக்கு பாதுகை சாத்தின் உடனே சேவிக்கிறதுக்கு உண்டானது ரொம்ப அற்புதமா இருக்கு. இவளை சேர்த்துன உடனே ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு பெருமாள் எழுந்துள்ளும் போல இருக்கான். பெருமாள் எழுந்துள்ள சேவதே சேவித்தால் பாபம் போகிறது என்பதானது இருக்கட்டும், ஆனா அந்த சேவை இருக்கு பாரு, அந்த பெருமாள் நடக்கிற அந்த கதி இருக்கு பாரு, நட கதி இருக்கு பாரு, அந்த அழகு இருக்கு பாரு, அதுக்கு பாகவதாருடைய கண்களுக்கு ரொம்ப ரம்யமா இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். சசிகாஸ்வாத மத பரம் நவித்மகான்னு போட்டார் ஒரு மதத்தை. அது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், பல விதத்தாலே அவன் கெட்டவனா இருக்கான், எத்தனையோ எத்தனையோ பாபங்களை பண்றான். அவனுக்கு ஒரு ஆச்சார சம்பந்தம், ஆச்சார கடாட்சம் ஏற்படுறது, பெருமாளை பத்தி நினைக்கணும், ஒரு தியானம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது. இப்படி நல்ல சங்கதி ஆச்சார சம்பந்தத்தால் ஏற்படுறது கெட்டிக்காரனுக்கு அது மிகவும் உயர்ந்த ஆச்சரியமாக ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் வந்து இந்த விஷயத்த ஒரு உட்கரத்தை சாதிக்கிறார். இது எப்படியே சாத்தியம்னா, பாதுகின்ற ஆச்சாரியனாலே சாத்தியம். பெருமாளுடைய நடைய கூட நமக்கு கண்களுக்கு ஒரு ரசமாய் காட்டுவதானது ஒரு சங்கதியானது, ஒரு வந்து ஒரு கெட்டிகாரத்தனமானது இந்த பாதுகா தேவி கிட்ட இருக்கு அப்படின்னு 269 ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமா சாதிச்ச சுவாமி தேசிகன். மற்ற சோகங்களை நாளை உபன்யாசத்தை சந்திக்கலாம். அடியன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.